अस्मद् गुरु परम्पराये नमः। श्री राम विरान पितृवाक्य परिपालन करता है, தன்னுடைய அரச பதவியை தொடர்ந்து கானகம் தந்தார். பரதனோ பட்டம் ஏற்க மறுத்து ராமனை தேடி காட்டி வந்தார். இப்படி பித்ருவாக்கிய பரிபாலனத்தை பண்ணுவதற்காக அண்ணாவான ராமன் காட்டி வந்தார். பரதனோ பித்ருவாக்கிய பரிபாலனத்தை பண்ண மாட்டேன்னு சொல்லி அதை மறுதளித்து ராமன் தான் நாட்டை ஆளவனுங்கிறதுக்காக ராமனை தேடிட்டு காட்டு வந்தார். அதனால ரெண்டு பேருமே காட்டுக்கு வந்தவாதான். இந்த ஸ்ரீ ராமனுடைய பாதுகைய தலையில ஏழை பண்ணிட்டு அந்த பாதுகைய ராஜ்யலட்சுமியாக ராமனும் பரதனும் ஆக்கினார். ராம ஆக்கிய எப்பொழுதும் நிச்சயம் செல்லுபடியாகிறவன். அந்த ராமனே மனசு உவந்து தன்னுடைய பாதுகைகளை பரதனுக்கு பிரசாதித்து அந்த பாதுகைக்கு தானே ஒரு பட்டாபிஷேகத்தை பண்ணி அதை ராஜ்யம் ஆளுவதற்காக அறிவிச்சாரு. அது அகோத்தரமான செயல்கிறத போன ஆறாவது ஸ்லோகத்தை பார்க்க ஏழாவது ஸ்லோகத்திலும் ரக்ஷாத்தமஸ்ய ஜகதோ மணிபாதரக்ஷே ராமஸ்ய பாத கமலம் சமயே ஜந்தோ கிம் துஷ்கரம் தவ விபூதி பரிக்ரஹோ வா கிம் வா விதேஹ துபிது பணாதசாசா. ஹே மணிபாதரக்ஷே, எம்பெருமான் ஸ்ரீராமனுடைய நவரத்னங்கள் இழைத்த பார்த்து அஸ்ய இந்த ஜகதா உலகத்துடைய ரக்ஷார்த்தம் அதை காப்பாற்றவோடும் இருப்பதற்காக சமயே கால விசேஷத்தில் ராமஸ்ய ஸ்ரீராமபிரானுடைய பாத கமலம் தாமரை கொண்டிருப்பதான ஸ்ரீராமனுடைய விடாமல் ஆசிரியே பாதுகா தேவியதான அந்த ராஜ்யத்தை இங்கே ஒத்துக்கொண்டதானது நான் ஆளுகிறேன். துஷ்கரம் அது என்ன செய்ய முடியாது? இப்படி விடாமல் இருக்கவர் எம்பெருமான் பாத கமலத்தை எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலத்தை திராட்டி அவதான் சீதையார் அது அந்த விதேக தேசத்தினுடைய மகாராஜா கிருபணா இருப்பதாக சா அப்படியான துஷ்கராஜ்யம் அது என்ன செய்ய முடிந்தால் அது செய்ய நோக்கத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு சமயத்த பாதுகையும் சீதையும் ஸ்ரீராமனையும் பாதுகா யோத்தி ஆடணும், அதே லோகத்தை காப்பாற்றணும், அதுக்காக சீதராமனையும் லோகத்தை காப்பாற்றியமா இந்த பலிஷ்டனான அரக்கனான ராவணன ராம அதுக்கு சீத ரெண்டு பேருமே பாதுகையும் சீதா பிராட்டி இந்த லோகத்தை ரக்ஷணம் பண்றதுக்காகத்தான் வெவ்வேறு சமயங்களிலே ராமன் பாதுக மந்தாரி கரை ராமனை சீத பஞ்சவதியை நாசி அதுல மாரீச்சம் ஆயனால் ஆயமானால் ராவணன் அவளை அவன் போனான் அதனால் ஒரு சமயத்தில் ஸ்ரீராம பின்னாடி பிரிவு என்பதே வருத்தத்துடன் செய்தார் அப்போ சீதையும் ராமனும் பாதுகைக்கும் ஆனா ராமனத்தின் விஜயங்கிற துக்கம் துக்கத்துல சீதா பிராட்டி பண்ணல அவ பாட்டு போகான்றதா அசோகவளம் அந்த ராட்சசர் உச்சமன்றா ராமன் ரொம்ப வியாக்கூலம் தான் அதிகம் யாராலும் ஆனா இந்த ராமனை பிரிந்த துக்கத்தையும் தகுந்த இந்த ராஜீவாரம் பள்ளி பாதுகிற ஏன்னா கட்ட அது மேல சாதாரணமா இருக்கான அத பாதுகதான் படி சோகவளத்த ராமன் வால்மீகி சிவன் ராமாயணம் அந்த கட்டையும் உள்ளவும் அந்த ராமன் ரட்சிக்கிறதுக்காக ராமன் அவதாரம் தான் அதுல அவனுடைய ரட்சணத்துக்கு பாதுகா தேவியும் மையாயிருந்த சீதா பிராட்டியும் மையாயிருந்தார் ரெண்டு பேரும் அப்படி இருக்கும் போது ஏதோ ஒரு காலகட்டத்துல ரெண்டு பேருமே எம்பெருமானை பிரிய வேண்டியதான நிலை ஏற்படும் அந்த பிரிவை சகித்தும் கொண்டீர்கள் சித்திரக்கூட்டத்துல பாதுகையுடைய பிரிவு ஏற்படும் பஞ்சவட்டியில சீதையினுடைய பிரிவே இப்போ இந்த பாதுகையுடைய சீதையுடைய பிரிவு பஞ்சவட்டியிலேயும் ஏற்பட்டதுனால ரெண்டு பேர் என்ன அப்படிங்கிறது நாம யாராவது சொல்லித்தான் தெரியும் சரி இப்படி ரெண்டு பேரும் ஸ்ரீராமனை இந்த ரெண்டு பேர் பிரித்ததுல எந்த பிரிவு நிலையானது கஷ்டமானது சுகமானது அப்படின்னு கேட்டார் ஏ பாதுகா தேவியே நீ அந்த ராமனை பிரிந்த துக்கத்திலும் செயலாற்றாமல் போகாம ராஜீவாரம் பண்ணி சீத அங்கே அசோகவனத்தை அதனால ஏ பாதுகா தேவியே நீ அனுபவித்த கொடுமை இருக்க அதுதான் பாதுகாது கையில் அளவு காலை உணவாகவும் உலகத்தை நாம இயற்கையாக ஒருத்தருடைய குடும்பத்துல ஒரு பெரிய துக்கம், இப்போ ஒருத்தருடைய பத்தினியம், அப்போ அவனுக்கு விளையாட்டு நாள் ரொம்ப இயக்கம். அந்த சமயத்தில் ஒரு ஆத்துல நல்ல காரியம், அப்போ எல்லாரும் சந்தோஷமா இருக்கும், இவரும் அந்த ஈடுபடணும், ஆனா அது கட்டாயமா பண்ணி ஆக வேண்டியதான ஒரு ஆனா மனசு பத்னியை விடுவதான சாத்தியமா. அப்போ அந்த துக்கத்தை மறைச்சு கொண்டு அவ பண்றா பாரு, இது சகிக்கிறதுலேயே அதனால இங்கே ராமனை பிரிந்த துக்கம் சீதைக்கு அதிகமா இல்ல பாதுகைக்கு அதிகமா அப்படின்னா பாதுகைக்கு தான் அதிகம். ஏன்னா 14 வருஷம் ராமனை பாதுகாரு, சீத கேவலம் 10 மாசம் தான் ராமன். அதனால அதுவும் தான் பண்ண தப்புனாலே பிரித்தார், இங்கே தப்பே பண்ணாத பாதித ராமனாலே ஆக்கிரமிக்கப்பட்டு பிரிஞ்சு. அதனால துக்கம் யாருக்கு ஜாஸ்தி பாதுகா தேவியே உனக்குத்தான். ஒரு ஜீவன் மோட்சத்தை அடைய வரும் ஆச்சாரியத்துக்கு இந்த ஜீவாத்மா மோட்சம் அடையிறதுனால இவாளுக்கு என்ன லாபம், ஆச்சாரியாளுக்கு என்ன லாபம், நம்ம சம்பிரதாயத்தை காப்பாற்றும் ஜீவாத்மாக்கள் ஜீவனம் அடைய வேணும் என்பதற்காகும், தன்னையே மதிப்பிட்டு ஆழமாக்கு ஸ்லோகத்தாக ஸ்லோகத்தை